ஒரு பாவை பார்த்தாய், மழையே மழையே நெஞ்சுள் மழையே, தனியே தனியே வாழ்ந்தேன் தனியே, நான் இனிமே இனிமே நீ தான் துணையே. மழையே இது காதல் தானா, தனியே தனியே நனைந்தேன் மழையே, மனமே மனமே தீயாய் துதிக்கும் ஒரு காய்ச்சல் போல, தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. Thank you.